ప్రమాణృదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమత్ వెంకటనాథాయం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం హస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుదయుగ్మరుగ్మ వ్యామోహన సరితరాన్ తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సైక సింధో రామానుజస్య శరణం శరణం ప్రపద్యే మాతాపితా యువదయస్తనయా విభూతి సర్వం యతేవ నియమేన మతన్వయానాం ఆద్యస్య న కులపతే రుగళాభిరామం శ్రీమత్ రంగ్రీగణం ప్రణమామి మూర్ధనాం భూతం సరస్వ మగదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తికార కులశేఖర యోగివాసాన్ భక్తాంగ్రీరేణ పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుషమునిం ప్రణదోస్మి నిత్యం శ్రీమన్నూతన రంగనాథేత్రాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారేత్ర సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సందర్శుదా లక్ష్యాత్మలోకాంక్షితం శ్రీమన్నూతన వాసభీషేమణం భక్తి ఆశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్రాయాచ పరసేవినం భ్రమతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం నీలాతుంగస్తమగిరి తటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారమార్థ్యం స్వం శృతి శత శిర సిద్ధమధ్యాపయంతి స్వచ్చిష్టాయాం సుదిన గలతిం వ్యాపలాత్ కృత్య భుంక్తే గోదాతస్యై నమైరమిదం భూయ ఏవాస్తు భూయహారం అన్నవయర్పుదువై ఆండాల్ అరంగర్కు పన్ని నిరుత్పావై పల్పదిహిం ఇమ్మిసையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த தொடர்புடையே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாளினி வேன் கடவர்க்கு என்ன விதி என்னையின் மாற்றம் நாம் கடவ வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாபிவாந்தியாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யேம் சர்வேபியா நமஸ்கார. இன்னைக்கு 11வது பாசுரம். கற்றுத்தரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழியச் சென்று திருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழி மாறெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே செல் பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரென்பாவாய். கற்று கறவை கணங்கள் பல கரண்டு கன்றுகளோடு இருக்கக்கூடிய பசுக்களுடைய அநேக கூட்டங்கள் அதை வைத்து கலக்கக்கூடியவர்கள் செற்றார் திரளிய சென்று தெரு செய்யும் சத்ருக்களுடைய பலத்தை ஒழிக்கணும்னு அவள் இடத்துல தாமே போய் யுத்தம் புரிகிறவா. இப்படி இருக்கக்கூடிய ஒரு குற்றமும் இல்லாத குற்றமன்றில்லாத கோவலர்த்தம் தற்கூடிய எந்த விதமான குற்றங்களும் இல்லாது இருக்கக்கூடிய அந்த கோபாலர்களுடைய பொற்கொடியே அவர்களுடைய குடியில் திறந்து ஒரு பொற்கொடி போன்ற தென்னே புற்றவர்கள் துணமையிலே போதராய் புற்றவர்கள் புத்துல இருக்கக்கூடிய ஒரு பாம்புனுடைய அல்குல் தான் ஒரு சரீர விசேஷம். அது போல துணமையிலே அது மாதிரி காட்டில் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மயில் போன்றவளே செல்வ பெண்டாட்டி செல்வமுள்ள பெண் பிள்ளாய் போதராய் வெளியே வருவாயாக சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து உன்னோட உறவினர்கள் உன்னுடைய தோழிமார்கள் எல்லாரும் திரண்டு வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட உன்னுடைய ஆட்டு முற்றத்துல புகுந்திருந்து அந்த முகில்வண்ணன் அந்த நீலமேக சியாமரனான எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறப்போ நீ சிற்றாதே பேசாதே நீ சிற்றாமல் தூக்கத்தில் இருக்கக்கூடிய நீ அசையாமலோ பேசாமலோ ஒன்றும் பதிலும் சொல்லாமல் உறங்கும் தூங்குவதால் பொருள் எற்றுக்குறங்கும் பொருள் எழுத ரொம்ப ஆவாய். உன்னுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்றத எங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய ஒரு பதார்த்தம். இந்த பாசுரத்துல மேல பார்த்தால் பாட்டில் எழுப்பப்படுற பெண் ஒரு ஒரு பாசுரத்துல சொல்லக்கூடிய பெண்களும் ஒத்திய காட்டுல ஒத்தி ஏற்றம் வாய்ந்ததாதான் சொல்லப்படுறது இல்லையா. ஆறாவது பாசுரத்துல இருந்து பதினைஞ்சாவது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணா எழுப்புறா. அப்படி முதல் பாட்டுல பக்ஷி விசேஷம் சொல்லப்பட்டது, அப்புறம் பக்ஷி எழுந்திருச்சுன்னு சொல்லப்பட்டது, எருமைகள்லாம் பனிப்புரிமை ஏற்றி போயிடுச்சுன்னு சொல்லப்பட்டது. இது மாதிரி மாமான் மகளின் சரீர தேக சம்பந்தம், நேற்று நோட்டு சுவர்கம் தூகின் ராமனாயின் இருக்கக்கூடிய கிருஷ்ணனே இவளை வந்து அடையணும்னு கிருஷ்ணனே இவள் பேர்ல ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பத்தி பார்த்தோம். இந்த பாட்டுல எழுப்பக்கூடிய பெண்ணானவள் உலகத்துல இருக்கக்கூடிய கர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு சொர்க்கம் முதலான பலன்களை பெற ஏத்துக்கிறதுன்றது ஒரு இயல்பான விஷயம். ஏன் ஒரு வித்யாவா இருக்கட்டும், ஒரு வியாபாரமா இருக்கட்டும், ஒரு கிருஷியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நாம பண்ணாதான் அதுக்கான பலனை நாம் அடையிறோம். அது மாதிரி பகவான் அடையறதுக்கு நாம ஏதாவது முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணால் பகவானை நாம அடைய முடியும். இந்த பாட்டில் எழுப்புற பெண் எப்படிப்பட்டவள்னா, தன் அடையறதுக்கு பகவானே முயற்சி பண்ணட்டும், நானே முயற்சி பண்ணணும், தன் அடையறதுக்காக அவனே முயற்சி பண்ணி அவன் என்னிடத்துல வரக்கூடியவன் அப்படின்னு நினைச்சிருந்து இவன் தூங்கிட்டு இருக்கா. முன்னாடி பாட்டுல ஒரு பெண் வந்து நோன்பு நோற்றாள், இப்பாட்டுல அதாவது இந்த பாட்டுல வந்து இவளை இந்த பாட்டுல பெருமாளே வந்து இவளை அடையணும்னு நினைக்கிறான். ஏன்னா நானே அவனுக்காக நோன்பு நோக்கணும், பெருமாள் வந்து எனக்காக நோன்பு நோத்து என்னை அவனோட சேர்த்துக் கொள்வான் அப்படின்னு. சரி, பக்தாளுடைய வாக்கியத்தை பரிபாலனம் பண்ண வேண்டியது எம்பெருமானுடைய கடமை. நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பீஷ்மர் ஆயுதத்தையே எடுக்க மாட்டேன்னு கிருஷ்ணன் சங்கல்பம் பண்ண உடனே ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன்னு பிதாமகர் அந்த இடத்துல வாக்களிக்கிறார். உன்னோட ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ற எம்பெருமான் அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக ஆயுதத்தை எடுத்துட்டு ஓடுறான். ஒண்ணு இந்த பக்கம் அர்ஜுனனை காப்பாற்றணும், இன்னொன்னு அந்த பக்கம் பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாற்றணும். அதனால தனக்கு இழுக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, பக்தால சம்ரட்சிக்கணுன்றதுக்குள்ள பெருமான் இன்னைக்குமே ஒரு துறையோட செயல்படுறவன் அவன். அப்படி இருக்கிறப்போ இந்த பாட்டுல இவள் அடையறதுக்காக கண்ணன் நோன்பு நோக்கிறான்னு வியாக்கியானம் பண்றான். ஏன் ஆயர்பாடியில பெருமாள் அவதரிக்கிறான், யசோதைக்கு மகனாக அவதரிக்கிறான், அந்த ஊருக்கே இவன் ஒருத்தன் தான் பையன், அந்த ரீதியில தான் அவன் வளர்றான். அதே மாதிரி அவன் எப்படி ஒரே ஒரு பையனும் அந்த கோகுலத்துக்கு, அதே மாதிரி இந்த பெண் மட்டும்தான் இங்க பெண்ணா இருக்கா, இவள் இந்த ஊருக்கே ஒருத்தி தான் பெண். அந்த ரீதியில எல்லாராலையும் அபிமானிக்கப்படக்கூடியவள் இந்த பெண். சிலரோட சம்பிரதாயம் இருக்கு, எவனை எம்பெருமான் ஆசைப்படுறானோ அவனால்தான் எம்பெருமானை அடைய முடியும். நம்ம அடைய விரும்பும் போது தடங்கள் செய்யாமலோ அனுமதி கொடுத்தோ நம்மளை அவன் வந்து ரட்சிச்சான்னா அப்போ நாம அவனை அடையலாம். இது சில பேருடைய ஒரு வாக்கு. ஆனா சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் இந்த விஷயத்துல அப்படின்னா, நாம பகவானை போய் சேவிக்கணும். ஏன் காரணம் எதுவுமே இல்லாமல் அவன் நம்ம இடத்துல நம்மளை வரிப்பான். எப்படி அப்படின்னா, நாம அவனிடத்துல முன்பு அன்பு செலுத்தினால் அவன் நம்மளை ரட்சிப்பான் பின்னாடி. ஏன் இல்லாட்டா எல்லாரையுமே ரட்சிக்கணும் எம்பெருமான் அப்படின்னா, அவனுக்கு எல்லா இடத்துலயும் எல்லாரையும் ரட்சிக்கணும்னா ஒரே சமயத்திலேயே எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டியது வந்துடும். ஏன் இது மாதிரி எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா, இது மட்டும் போறாது, பகவானுக்கு வைஷம்ய நைகுரியமும் இருக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி ஒத்துட்டா யார் எம்பெருமான், அதாவது எம்பெருமான் யார் ஆசைப்படுறானோ அவன் தான் எம்பெருமானை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டால் பெருமானுக்கு வைஷம்ய நைகுரிய தோஷம் ஏற்பட்டுரும். இவனை விரும்பினான் இவனை விரும்பல அப்படின்ற எண்ணங்கள்லாம் நமக்கு வரும். ஆகையினால ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பாஷ்யத்துல பிரியதம ஏவசி வரணீயா பவதி எஸ்ய அயம் நிரதிசேகா பிரியா. ஏன் நம்மோட முயற்சி தான் முதல்ல வேணும், பிரியதமையேவகி வரணியா. அதாவது யார் நம்மளை ரட்சிச்சுட்டு இருக்காளோ, அதாவது யார் நம்மளையே அனுதினம் ஸ்மரிச்சுட்டு இருக்காளோ அவளை ரட்சிக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு. அது யாருன்னா எஸ்டி அயம் நிரதிசயா பிரியா, அவன் பேர்ல அவனிடத்துல யார் அதிகமாக பிரீத்தி வச்சுட்டு இருக்காளோ அவனை இவன் வந்து ரட்சிப்பான். இதுல எதுவும் இல்லை, நமக்கு முதல்ல ஆக்கிஞ்சன்யம் இருக்கணும், அனன்ய கதித்துவம் இருக்கணும் இல்லையா. ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கதித்துவமும் நம்ம பேர்ல அவனுக்கு இருக்குமான்னு கேட்டால் இது ஒரு அபத்தமான ஒரு வார்த்தை இல்லையா. அதனால இந்த இந்த இந்த ஜென்மத்துல நாம கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு இந்த ஜென்மத்துல நாம கிருஷ்ணனை சேவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னால், போன ஜென்மத்துல ஏதோ ஜென்மாந்திர அனுபவிப்பு தானே எல்லாமே. முன்னாடி பிறவைகள்ல சுகிருத் விசேஷம் செய்த சுகிருத் விசேஷங்கள் தான் இந்த ஜென்மத்துல நாம இப்படி இருக்கிறதுக்கான காரணம். அதே மாதிரி இந்த பாசுரத்துல எழுப்பப்படுற பெண்ணும் கூட போன ஜென்மத்துல ஏதோ சில புண்ணிய விசேஷங்கள் பண்ணியிருக்கிறபடினால அந்த புண்ணிய விசேஷங்கள்னால இந்த சௌந்தரியத்தை அவ அடைந்தா, அந்த சௌந்தரியத்தை அடைஞ்சதுனால கிருஷ்ண வல்லபியா இவ மாறலாம். கிருஷ்ணனே வந்து இவளை அடையணுன்றதுக்காக நோன்பு நோக்கிறான் இல்லையா. அந்த மாதிரி இப்பேற்பட்ட விசேஷமானது எப்படி வாய்த்தது அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய சுகிருத் விசேஷம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குமே தவிர, எவனை எம்பெருமான் விரும்புகிறானோ அவனிடத்துலதான் அவன் பக்தி செலுத்துறான்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியம். அதனால அவனே அவனே அதன் காரணமாக அவனே வந்து நம்மளை அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற வருவோம் இல்லையா. சகுந்தலத்துல காளிதாசன் சொன்னான், சகுந்தலையை பார்க்க அவருடைய அழகில் அப்படியே மயங்கி போறான் துஷ்யந்தன். அகண்டம் புண்ணியானாம், கண்டிப்பா யாரு புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவதான் இவளை அனுபவிப்பான்னு சொல்றா இல்லையா. இது ஆழ்வாரம் சாதிக்கிற வார்த்தை தான் இது. என் உள்ளம் புகுந்தான் கோரமாதவம் செய்தனன் கொள் அறியேன் அரங்கத்தம்மான். அதாவது என்னோட உள்ளத்துல அவன் புகுந்து கொள்வதற்காக அவன் தீவிரமான தபஸ் பண்ணான்னு சொல்றார் ஆழ்வார் அமலானாதிபுரன்ல. அப்படி தபஸ் யார் பண்றா, சாக்கா என்னிடத்துல வந்து புகுந்து கொள்வதற்காக அவர் தான் வந்து எனக்காக தபஸ் பண்றாரு. பாகவதத்துல உள்ள புகுந்து வசிக்கணும் ஆகும். எம்பெருமான் தாம் புரிய வேண்டியது அவசியமா இருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி எவ்வாறு உயர்ந்த புண்ணியங்களை பண்ணி நாம மேற்பதவியெல்லாம் அடைந்து அடைகிறோமோ அதே போல எம்பெருமானும் நம்மளை அடையறதுக்காக அவன் சில பல காரியங்களை அவனும் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா மகாபலியை நிகிரகிக்கணும், மகாபலியை நிகிரகிக்கிறதுக்கு சர்வாதிகாரம் படைத்த பகவான் கூட என்ன பண்ணாரு, சித்தாசிரமத்துல தவம் புரிஞ்சார் இல்லையா. அதே மாதிரி மகாபாரதத்திலே வருது இல்லையா, பாகவதத்துல வருது சாம்பன் அப்படின்னு ஒரு புதல்வன ஒரு தரத்துக்காக என்ன பண்ணார் பெருமாள்னா, சிவனிடத்துல பிரார்த்திச்சார், சிவனிடத்துல தபஸ் பண்ணார். இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு லீலையில சேர்ந்த விஷயம். ராமபிரானே சகல சக்திகளும் சர்வசக்தித்துவம் அவனுக்கு இருந்தாலும் கூட சீதைய எப்படி மணந்தான், ஒரு வில்ல உடச்சிதான மணக்க வேண்டியிருக்கு. அதனால சில பல காரியங்கள் எம்பெருமானே பண்ண வேண்டியிருக்கு. கிருஷ்ணன் துவாரகையில இருந்தார், ருக்மணியம் மணந்தான். எப்படின்னா சாதாரணமா மணந்தாரு, ஒரு போட்டி போட்டுதானே மணக்க வேண்டியதா இருந்தது இல்லையா. ஜான்வாசமே ஆயிடுச்சு, ஜான்வாசாய குலதெய்வத்தை சேவிக்கிறதுக்காக வந்தாவோ நாளை காத்தால எனக்குதான் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருந்தான் அவன். அப்படி எனக்குதான் பொண்டாட்டின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தப்போ இவர் என்ன பண்ணார், ராத்திரி ஒரு ராத்திரியே அவனுடைய பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டார். ஜான்வாசம்தான் ஆன ஒரு பொண்ணு இவர் அழைச்சிட்டு போயிட்டார் அந்த அளவுக்கு. ஆனால்தான் அவன் 100 வார்த்தை சொல்ற வரைக்கும் கூட இவன் பயமூடிட்டே இருந்தார் இல்லையா. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இது. அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஏன் அப்படின்னா அவனுடைய மனைவியை அவனுக்கு மனைவியாக போறவள இவள் தான் மனைவின்னு முடிவு பண்ணிட்டு அவன் உட்கார்ந்துருந்தான். அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தவனை ஏமாத்தினார் இல்லையாவோ. ஆனால்தான் 100 வார்த்தை பேசுற அளவுக்கு இவருக்கு ஒரு ஒரு பொறுமை இருந்தது அதை கேட்கற அளவுக்கு. அப்படி யாரா இருந்தாலும் சில காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக எடுத்துக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சரி. இந்த மாதிரி காரியங்கள் பண்ணால்தான் பெருமாளை அடைய முடியும். அதே மாதிரி பெருமாள் அந்தாம் இமா சிசுரோ தேவதா அனேன ஜீவேன் ஆத்மனானு பிரவிச நாமரூபே வியாக்கரவாணின்னு ஸ்ருதியில சொல்லப்பட்ட பிரகாரம் அவனும் சில பல காரியங்களை பண்ணித்தான் நமக்கு உள்ளம் புகுந்துகிறான். நமக்குள்ள புகுந்துகிறதுக்கும் இந்த விசேஷங்கள்லாம் இருக்கு. அது இது எப்படி தெரிகிறது அப்படின்னா, இந்த பாசுரத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு சொல்லி இந்த பாசுரம், இந்த பாசுரத்துக்கும் அடுத்த பாசுரத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் அப்படின்னா, அடுத்த பாசுரம் வந்து கணைத்திலம் கற்றுமைன்ற பாசுரம், இந்த பாசுரம் கற்றுக்கறவைகள் கணங்கள் பல கறந்துன்ற பாசுரம். இந்த பாசுரத்துக்கு தான் கடமையை செய்யக்கூடிய பாசுரம் இது. அடுத்த பாசுரம் கடமையை செய்ய கடமையே செய்யாதது சொன்ன பாசுரம் அடுத்த பாசுரம். ஆயர்பாடியில பார்த்தால் கன்றில்லாத கறவை பசுக்களே கிடையாதான். அம்பரீஷன் துவாரசி அன்னைக்கு கோதானம் பண்ணா, எப்படி பண்ணா, பசு சஷ்டி கோட்டி அப்படின்னு நாராயணியத்துல சொல்றார். அதே மாதிரி 60 கோடி பசுக்களை தானம் பண்ணான அம்பரீஷன். வைஷ்ணவாத்மகமான இந்த யஜ்யத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வைஷ்ணவம் வா திருக்கபாலம் அப்படின்னு திருக்கபாலத்துல யஜ்யத்துல விஷ்ணுவை ஸ்மரிச்சுண்டு, எந்த விஷ்ணுவோட திருவிக்ரம அவதாரம் எடுத்த அந்த விஷ்ணுவை ஸ்மரிச்சுண்டு தியானம் பண்ணி யஜ்யம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த யஜ்யத்துல அன்வைக்கிறாள் ஒரு ரித்விக்கிகள், அவளுக்கு தட்சிணம் கொடுக்கணும். என்ன தட்சிணம் கொடுக்கணும் அப்படின்னா, குள்ளமா இருக்கக்கூடிய பசுவை தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. மகான் குள்ளமா இருக்கிறபடினால அந்த பெருமாளை தியானம் பண்ணபடினால குள்ளமா இருக்கக்கூடிய 1000 குள்ளமா இருக்கக்கூடிய பசுக்களை அத்வரியுக்கு தானம் கொடுக்கணும்னு வேதம் சொல்றது. ராஜாக்கள் அந்த காலத்துல யஜ்யம் பண்ணா அத்வரியுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 1000 பசுக்களை தட்சிணையா கொடுத்தா, அந்த காலத்துல பசுக்கள்லாம் ரட்சிச்சுண்டு அக்னிஹோத்திரத்தை விடாம பண்ணிட்டு இருந்தா அத்வரியுகள். இப்போ உதாரணமா லோகத்துல பார்த்தா அன்னதானத்துக்கு பாத்திரம் பார்க்க வேண்டியதில்லை, யாரு பசின்னு வந்து கேட்டாலும் அன்னதானம் பண்ணிடலாம். ஆனா கோதானம் அப்படி பண்ணக்கூடாது. கோதானம் எப்படி பண்ணணும்? அறிந்துதான், பாத்திரம் அறிந்துதான் பண்ணணும். விசேஷமாக ஒரு ஓமம் பண்ணக்கூடியவாள், இப்படி வேதாத்தியானங்கள் பூர்த்தி பண்ணி இருக்கிறவா, உத்தம அதிகாரிகள், இவாளுக்குதான் கோதானம் பண்ணணும். கோதானம் பண்ணா பசுவோட உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்கோ, ஒரு ரோமத்துக்கு 1000 வருடங்கள்ன்ற கணக்குல, 1000 வருடங்கள் 1000 ஒரு ரோமத்துக்கு 1000 வருடங்கள், எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை 1000 வருடங்கள் சொர்க்கலோகத்துல இருந்து அதுக்கான போகங்களை நாம் அனுபவிக்கலாம். பசுக்கள் கண்ணுக்குட்டியோடுதான் இருக்கணும். இந்த பாசுரத்துல முதலே சொன்னா இல்ல, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, கன்றில்லாத பசுவோட பாலை குடிக்கவே கூடாது. இது சுவாமி தேசிகன் ஆகார நியமத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்றது சொல்லி, ஒரு குழம்பி இரு கன்றியொட்ட ஒட்டகப்பால், உப்புடன் பால், மோருடன் பால், மாதர்த்தம் பால், கருவுடையவற்றின் பால், கன்றிலா பால். ஒரு குழம்பு இருக்கிறது பால் சாப்பிடக்கூடாது, ஒட்டகப்பால் சாப்பிடக்கூடாது, பால்ல உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, பாலோட மோர் குத்தி சாப்பிடக்கூடாது, மாதர்த்தம் பால், கருவுடையவற்றின் வயிற்றுல கண்ணுக்குட்டி இருக்கக்கூடிய பால் சாப்பிடக்கூடாது, கன்று இல்லாத பாலே சாப்பிடக்கூடாது. இப்படி எல்லாம் சில ஆகார நியமங்கள் விதிச்சிருக்க இல்லையா. இவா கன்றுகளோட கூடிய பசுக்களை தான் இவா வந்து பால் கறப்பா. கண்ணு கண்ணுக்குட்டி இல்லாத பசுக்களை இவா ஒருபோதும் பால் கறக்க மாட்டான். இவா தாழ்ந்த ஜாத்தியில பிறந்தாலும் சாஸ்திரங்களுக்கு உட்பட்டுதான் இவா காரியங்கள் பண்ணிட்டு இருந்தான். சாஸ்திரங்களுக்கு உட்படாத காரியத்தை இவா பண்ணவே இல்லை. அதுவும் கண்ணுக்குட்டி இல்லாத பசுமாடு இருக்கு பாருங்க, அது பக்கத்துல கூட இவா போகவே மாட்டாளாம். கண்ணுக்குட்டி இருக்கிறதுக்கு கண்ணுக்குட்டி இருக்கிற பசுக்களை ஆயிடுச்சுட்டு போய் தான் பால் கறப்பா. அந்த மாதிரி ஏன்னா இவா எப்படிப்பட்டவா அப்படின்னா, சொர்க்கத்தையே நிராகரிச்சவா இல்லையா. சொர்க்கத்தையே நிராகரிச்சுட்டு பகவானுடைய சேர்க்கையே விரும்பினவா அதெல்லாம். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படியே நடந்தவா. காமிய பலத்துல இவாளுக்கு ஆசைன்றதே கிடையாது. அதனால நிஷித்த கர்மாக்களை அடியோட விட்டவா இவாள்லாம். சாஸ்திரம் சொல்றது படினால கன்று இல்லாத பசுவுடைய பாலை கறந்து குடிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது அப்படினால இவா அதன்படியே நடந்தா. அதுவும் இங்க இன்னொரு ஒரு விசேஷம், ஆய்ப்பாடியில கிருஷ்ணனுடைய ஒரு பெருமை இது. இந்த கறவ மாடுகள் எல்லாம் ஒன்னுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும் போதே இன்னொன்னு வயிற்றுல வச்சுட்டு இருக்குமா. ஆக இவெல்லாம் கற்றுக்கறவைன்னு சொன்னா, வயிற்றுல ஒண்ணு இருக்கும், வெளியில பால் ஒண்ணு சாப்பிட்டு இருக்கும். ராமாயணத்துல சொல்றா, வித்யதே கோசு சம்பன்னம் அப்படின்னு சொல்லியிருக்கா. கடைசி கால பரியந்தம் கோவானது பால் கொடுத்துன்னு தான் இருக்கும். அதுவும் கொட்டி போடுற வரையிலையும் இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பால் கொடுக்குமா. கோகுலத்துல அந்த நந்த கோகுலத்தை பார்த்தா, தன் கண்ணுக்கு பால் குடிக்கக்கூடிய அந்த பசுக்களுடைய கர்ப்பத்திலையும் சில கண்ணுக்குட்டிகள் இருக்கு. தன்னுடைய கண்ணுக்குட்டி பாலை மறந்து போறதுக்கு முன்னாடியே இன்னொரு கண்ணுக்குட்டியை எழுந்துருமா, அந்த அளவுக்கு ஒரு சமிருத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம், பாலை கொடுத்துட்டே இருக்கும். அது எந்த ஒரு சமயத்திலயா இருக்கட்டும், எந்த ஒரு பசுமாடுகளும் கலக்காமலே இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு இவைகள் கற்று கறவைகளா இருந்தது. மனுஷ ஜாதியே உண்டு, மனிதர்கள்லயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற உண்டு. முதல் குழந்தைக்கு அப்த பூர்த்தி ஆகும், மற்ற குழந்தை இன்னொரு குழந்தைய பெற்றுருவா. இரண்டு குழந்தைக்குமே வந்து எப்படி அந்த குழந்தை பாலை மறந்துருக்காது, இந்த குழந்தை பால் சாப்பிடணும், என்ன ஆயிடும், ரெண்டு குழந்தைக்கும் பால் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த அம்மாவுக்கு வந்துடும். இப்ப மகாபாரதத்துல இதே மாதிரி நடந்திருக்கு. இப்ப குந்தி மந்திர சக்தியினால பிள்ளைகளை பெற்றுண்டான் நம்ம பாக்குறோம். அதனால தர்மபுத்திர பீமசேனன் அர்ஜுனன் மூணு பேரையும் பெற்றுண்டாவோ. இது மூணு பேருக்கும் சன்னியத்தை பருகிறதுல விவாதம் ஏற்பட்டுதான். இத நீக்கிறதுக்காக, இந்த விவாதத்தை போக்குவரிக்கிறதுக்காக குந்தி என்ன பண்ணா, தர்மபுத்திரருக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு பாகத்தையும் மற்றொரு பாகத்தை பீமசேனனுக்கும் பங்கு போட்டு கொடுத்தா. இத கவியும் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த, கிருப்பிடையான்னு சொல்லியிருக்காரு. ஒரு பசியினுடைய ஒரு ஒரு ஒரு ஆபத்தான விஷயம் இல்லையா, ஒரு பசின்றது, ஒரு பசி அதிகமா இருக்கிற மொழியினால பீமசேனனால தாங்கவே முடியல, அவருக்கு பசிக்கிறது ஜாஸ்தியா, அதனால ஒரு பாகத்தை பீமசேனனுக்கு கொடுத்துட்டா குந்தி. இல்லையா, எம்பெருமான் ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மாமாயன்ற இடத்துல பிரம்மா கன்றுகள் எல்லாம் அபகரிச்சுட்டு போனார் பிரம்மா. அப்ப பெருமாள் என்ன பண்ணாரா, அந்த பசுக்களுக்கு கன்றுகளே இல்ல, பால் கறக்கிற சமயம் ஆயிடுச்சு. எம்பெருமானே அநேக உருவங்கள் எடுத்துட்டு போய் கன்றுகளோட போனா, அந்த மாதிரி கற்று கறவைகள் கன்றுகளோட இல்லாத பசுவே இங்க கிடையவே கிடையாது. ஆனால் பிருந்தாவனம்ன்றதே ஒரு ஒரு காடு இல்லையா, அதனால அங்க இருக்கக்கூடிய பசுக்களும் அங்க இருக்கக்கூடிய கன்று குட்டிகளும் ஏகப்பட்டவதான புற்களை மீந்து பாலை என்னைக்குமே கொடுத்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இவாளுக்கு வந்து பால் சமிருத்தியானது இருந்தது. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி பசுக்களுடைய மரணம் இருந்திருக்கலாம், கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் பசுக்கள் கண்ணுக்கு குட்டிகளுக்கு மரணம்ன்றதே கிடையாது. அந்த அளவுக்கு கோகுல சமிருத்தி, கோகுலத்துல பால் சமிருத்தியானதும் பசு சமிருத்தியானதும் கிருஷ்ணனுடைய ஒரு அற்புதமான ஒரு கடாட்சத்தினால அங்க அதிகமாகவே இருந்துதான். இங்க இந்த கற்றுக்கறவைகள்ன்றத பார்த்தா, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு பசுக்குமே இந்த சூரியன் உதிக்கிறான் அஸ்தமிக்கிறான். இங்க வலிமை அந்த சூரியன் உதிக்கிறதும் அஸ்தமிக்கிறதுமா இருக்கட்டும், இங்க பசுக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறது. எங்கேயுமே இல்லாத ஒரு தன்மை இந்த இடத்துல இருக்கு. பெருமாள் என்னதான் காட்டு தீயே ஏற்பட்டாலும் கூட அந்த காட்டு தீய கூட தனது தன்னுடைய கட்டாட்சத்தினால இது எல்லாத்தையுமே, காட்டு தீ ஏற்பட்டா கூட இது எல்லாத்தையுமே ரட்சிக்க வைக்க ரட்சிக்கிறான், எல்லாத்தையுமே வாழ வைக்கிறான் அந்த பசு கூட்டத்தை. அந்த அளவுக்கு பரமபதத்துல கூட இல்லாத ஒரு ஒரு பிரீத்தி, ஒரு காருண்யம் இந்த பசுக்கள் மேல எந்திருவானது இருக்கு. அதனால ராமனுக்கும் இந்த ஒரு வருத்தம் இருந்து, எந்த வருத்தம் அப்படின்னா, வைகுண்ட லோகத்துல எந்திருமானுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னால அந்த மாதிரி இருந்ததுனாலே எப்படி அப்படின்னா, எப்பவுமே யுவாவே இருக்கக்கூடிய ஒரு சக்தி வேணுமா. சீதை லங்கையில இருக்கிறப்போ ராமன் கஷ்டப்படுறாராம், இந்த மாதிரி என்னால யுவா என்னுடைய பருவ வயசுலாம் போயிட்டே இருக்கு அப்படின்னு கஷ்டப்படுறாராம். அந்த மாதிரி இந்த பசுக்கள் இந்த மாதிரி எண்ணமே, இந்த எண்ணமே வரதே இல்லையா, அந்த அளவுக்கு இது கற்று கறவைகளாவே இருக்கு. ஒரு கண்ணுக்குட்டி பொறிச்சாருது, அது பால் கறக்கிறது, மறுபடியும் அதுக்கு வயசாருதுன்றதே கிடையாதான். எதுக்கு சொல்றேன்னா, அது சுத்தமா வயசாருதுன்றதே கிடையாதான். கடைசி பர்யந்தம் கண்ணுக்குட்டி ஒரு குட்டி போடுறது, மறுபடியும் பால் கறக்கிறது, மறுபடியும் குட்டி போடுறது, மறுபடியும் பால் கொடுக்கறது, கடைசி பர்யந்தம் பால் கொடுத்துட்டே இருக்குது. ஏன்னா மரணம்ன்றதே கிருஷ்ணனுடைய ஒரு கடாட்சத்தால, மரணம்னே இல்லாதபடினால கோசமிருத்தி பால் சமிருத்தி எல்லாமே ஜாஸ்தியாவே இருக்கான். அந்த அந்த அளவுக்கு பெருமாளுடைய ஒரு அனுகிரக விசேஷம் இருக்கு. நம்ம நமக்கு ஒரு கதை தெரியும், ஆழ்வாருடைய அனுகிரக விசேஷத்தினால ஒரு வயசான பாட்டி யுவதி ஆனான்றது திருவயசு ஆழ்வாருடைய ஒரு கதையில கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி கற்று கலவைகள் கணங்கள் பல கரண்டு, கணங்கள்னா கூட்டங்கள் அர்த்தம். எம்பெருமானுடைய அவதாரங்கள், எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய திருநாமங்கள், ஆபரணங்கள், இது எல்லாத்தையும் எத்தனை ஜென்மங்களுக்கு வேணா பேசிட்டே இருக்கலாம். திருமலை ஆண்டான் சொன்ன மாதிரி மதிச்சையா நிவர்த்தன்ட்டு நத்து கோவிந்த குணக்ஷயாத்துன்னு, எம்பெருமானுடைய குணங்களுக்கு கால வரநிறைன்றதே கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு பஞ்சாத்தும் சக்கியன்ட்டு அப்படின்ற அந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கோம். எம்பெருமானுடைய குணங்கள் எவ்வளவு ஜாஸ்தியோ அதான அதன்படி ஜீவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. ஏன் ஜீவர்களுடைய எண்ணிக்கை எப்படி ஜாஸ்தியா இருக்கோ அதே மாதிரி இங்க பசுக்களுடைய எண்ணிக்கையும் ஜாஸ்தியா இருக்கான். அது அதனோட கூட்டமும் அளவற்றதா இருக்கு, அதனோட அந்த கண்ணுக்குட்டியும் அளவற்றதாக இருக்கு அப்படின்னா. எப்படின்னா காலமேக புலவர்னு சொல்லி ஒரு சிவபக்தர், அவர் என்ன பண்ணுவாரா, விஷ்ணுவ தான் வாயால பால சம்மதிக்கவே மாட்டாரா, அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு சிவபக்தர். அவர் ஒரு நாள் திருக்கண்ணபுரத்துக்கு வர்றார். திருக்கண்ணபுரத்துக்கு வந்து அங்க ஒவ்வொரு ஒரே ஜோர் ஒரே மழை. அந்த மழையில ரொம்ப பாதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்டபடினாலே ஏதோ ஒரு ஆலயத்துல அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகராத்துல தங்க வேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மழை விட்ட உடனே ஊருக்கு கிளம்ப ஆசைப்பட்டேன். கிளம்ப ஆசைப்படும் போது நான் ஏதாவது உனக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன ஒண்ணுன்னு கேளு அந்த அர்ச்சகரை பார்த்து. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், இந்த ஊர்ல இருக்காரு எம்பெருமான் அந்த எம்பெருமான பாடணும், நீங்க ஒரு பாசனமாக அந்த எம்பெருமான பத்தி பாடணும்னு சொல்றா. உடனே அவர் பாடுறாரு, சரி நான் பாடுறேன் அப்படின்னார். கண்ணபுரம் அலே கடவுளரில் நீ அதிகம் உன்னிலும் யான் அதிகம் ஒன்று கேள், முன்னமே உன் பிறப்போ பத்தாம் உயர் சிவனுக்கு ஒன்றுமில்லை, என் பிறப்பு என்ன தொலையா அதே. இதுன்னு ஒண்ணு தெரியுது, பகவான் பல அவதாரங்கள் எடுத்தாருன்னு சொல்லி அஜாயமானோ பகுதா விஜாயத்தே பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். சிவனுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அறிவரே, உயர் சிவனுக்கு ஒன்றும் இல்லை, சிவனுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, ஜீவர்களுடைய பிறப்பு எவ்வளவு அப்படின்னா அநேகாக ஜீவாக ஏகப்பட்ட ஜீவர்கள் இருக்கார். ஆத்மகானாக அநேகான்னு நாம ஒத்துக்கிறோம், நம்ம சம்பிரதாயம் அதான். ஜீவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கார், இப்படியெல்லாம் சொல்லி முடிச்சாரா. அந்த மாதிரி கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து அப்படின்னு, பல கரந்து அப்படின்னா ஒருத்தரே கலப்பாரா மொத்த பசுக்களையும், எவ்வளவுதான் பசுக்கள் இருந்தாலும் இவ ஒருத்தர் போய் மொத்தத்தையும் கலந்துட்டு வருவாராம். எல்லாருக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, எத்தனையோ யாகங்கள் இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரித்விக்கு தான் இருக்கார். அவரே எல்லா வேலையும் செஞ்சிடுவார். ஒரே ஒரு அந்தனன் இருக்கான், அவன் எல்லா வேதங்களையும் அவரே சொல்வார். ஒரே ஒரு அரசகுமாரன், அந்த அரசகுமாரன் மல்யுத்தம் போடுவான், வில்யுத்தம் பண்ணுவான், கத்தி சண்டை போடுவான், அப்படி எல்லாத்தையும் அவனே அத்தியன் எல்லாத்தையும் அவனே கத்துப்பான். அதே மாதிரி ஒரே ஒரு கோபாலர், அந்த ஒரே ஒரு கோபாலர் எல்லா பசுக்கள்ல இருந்து பாலை கறந்து கொடுத்துடுவார் இல்லையா. சாஸ்திரமா தானே சொல்றது, ஈசன் ஒருத்தன் தான், பிரம்ம பரபிரம்மம் ஒண்ணுதான். அந்த பரபிரம்மம் எல்லா ஜீவர்களுக்குள்ளயும் புகுந்து கொண்டு எல்லாரையும் வழி நடத்திட்டு வருது. அப்படின்னா நம்ம பாக்குறோமோ இல்லையா, அது மாதிரி பல கறந்து எல்லாத்தையும் ஒரே ஆளா கறக்கக்கூடியவர். சர்வோபனிஷதாம் கோபாலனந்தனஹாம் பார்த்தோ வத்ஸா சுதீர் போக்தா யுத்தம் கீதாமிருதம் மகத். சர்வோபனிஷதாம் ஜாவஹா இல்லையா, ஏக எல்லா உபனிஷத்துக்கும் இந்த உபனிஷத்துக்களும் இங்க பசுக்கள் மாதிரி இருக்கு. யார் கறக்கிறவன், ஒருத்தன் தான் கறக்கிறவன், யார் அது? தொக்தா கோபால நந்தனஹா சாட்சாத் கிருஷ்ண பெருமாள், கிருஷ்ண பரமாத்மா அது எல்லாத்தையும் கறக்கிறார், மொத்த உபனிஷத்தையும் கறக்கிறார், பாலா கறந்து கொடுக்கிறார். யார் சாப்பிடுறாரு அப்படின்னா பார்த்தோ வச்சா சுதீர் போக்தா, அர்ஜுனன் சாப்பிடுறான், கூடவே நம்ம எல்லாமும் சேர்ந்து சாப்பிடுறோம். துக்தம் ஹி கீதாமிருதம் மகது, துக்தம் என்ன பால் என்னதுன்னு கேக்குறியா, அதுதான் பகவத்கீதை அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் சொன்னா பகவத்கீதையை பத்தி. அப்படி ஒருத்தன் தானே கொடுக்குறான் பகவான், ஒருத்தன் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குறான். அந்த மாதிரி கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு சொன்னா, பல கறந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வடிவன் சொன்னான். அப்படி ஆயர் குலத்துல பார்த்தால் பால் சமிருத்தியா இருக்கிற அப்படின்னா செலவே இல்லை. ஏன் அப்படின்னா வாங்குறவும் அதே இல்லை, பால் நமக்கு பால் வேணும் பால் வேணும்ன்றதுனால நாம கறக்குறோம், நாம போய் வாங்குறோம், அவருக்கு பால் வேணும்ன்றதே இல்லை. அதனால எல்லாராலையும் பால் சமிருத்தியா இருக்கு. ஏன் கறக்குறா அப்படின்னா அந்த பசுக்களுக்கு முனை கடுப்பு வந்துடும், வலி ஏற்பட்டுரும், அந்த வலி ஏற்படக்கூடாதுன்றதுனால கறப்பாளாம். அது மட்டும் இல்லாமல் பகைவர்களை ஜெயிக்கணுமா, ஜெயிக்கணும்னா சக்தி வேணும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அதனால பால் கறக்கிறதுன்றது ஒரு எக்ஸசைஸ், ஆனா உடற்பயிற்சி பண்றதுக்காக அதை கறப்பாளாம். சரி, பால் கறந்தாதானே போர் செய்ய முடியும்னா, இது மட்டும் பால் கறந்து போர் செய்யணுமா அப்படின்னா காட்டால தங்களுடைய கடமையை செய்யணுமா, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தவியம் இருக்கோ இல்லையோ, அந்த கர்த்தவியத்தை பண்றதுக்காக பால் கறப்பாளாம். இல்லைன்னா அவன் ஏன் கறக்க போறா அப்படின்னா, எது கர்த்தவியம்னா நம்மளுடைய தர்மத்தை உதவக்கூடாது. சுதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகம். சுதர்மத்துல முதல்ல பிராணனே போனாலும் போகலாம், சுதர்மத்துல பண்ணணும். இதர தர்மத்தை அனுஷ்டிக்க கூடாது. இது கீதையில பகவான் சொல்ற வார்த்தை. அதனால பிராணனே போனாலும் கூட சுதர்மத்தை ரட்சிக்கணும்ன்றபடியினால இதர தர்மத்துல போகாமல் தன்னுடைய தர்மத்தை ரட்சிக்கிறான். இது எங்க ஆனா அதர்வன வேதத்திலே சொல்றது, இது அனவஹா தத்தகவஹா ததந்தர் பூத பரம அனவஹா பாம்யந்தி தத்தரைவாக நான்யத் பச்சதி அந்யத் பச்சதி இத்தராக கச்சதி நேத்தராக கச்சதி. எங்கேயும் போக மாட்டேன், ஒரே இடத்துல தான் இருப்பேன், மற்றதை பார்க்க கூட மாட்டோம். அணு பரமானு என்னென்னவோ வரது இந்த காலத்துல கூட வந்திருக்கு. இதெல்லாம் அன்னைக்கே அசரவண வைரம் சொன்ன வார்த்தை தான் இது மொத்தமும். அதனால பால் கறக்கக்கூடிய ஒரு தொழிலே அவளுடைய தர்மமா இருக்கிறபடினால பாலை கறந்து கறந்ததுனால அதுவே பலமா இருக்கும். ஏன் இது அனாவசியமா சண்டைக்கு போக மாட்டா, வந்த சொரையே சண்டையை விடவும் மாட்டாளாம். அந்த அளவுக்கு இவாள் கற்று திறவை கணங்கள் பலகரந்து சற்றார் திரளறிய சென்று திருத்தையும் சற்றார் திரளறிய சென்று திருத்தையும் சற்றார் திரளறிய யார் எங்க பகைவாள அடியோட அழிக்கிறது இவாள் நோக்கம் கிடையாது இல்லையா. அவளுடைய திறன் அவளுடைய சக்தி அவளுடைய பலம் அவளுடைய கர்வம் இதை அழிக்கிறதுல தான் இவாளுக்கு நோக்கமே இருக்கு. அதுவும் சென்று செய்ய செய்யும் பகைவர்கள்லாம் இங்க வரத்துக்கு காத்து நிற்க மாட்டாராம், வேற அங்கேயே போயிடுவாராம். அங்கேயே போய் அங்க என்ன இருக்கோ அவளிடத்துல இருக்கக்கூடிய இடத்துலயே போய் அங்கேயே சண்டைக்கு போவாளாம். அதுவும் எப்படின்னா பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ இல்ல வயசானவாளுக்கோ என்ன ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி இவா இருக்கிற இடத்துல போர் பண்றது இல்லையா. அவ இடத்துல போய் சத்ருக்களை பார்த்து அடுத்த கணமே அந்த சத்ருக்களை கொண்டுட்டு வந்துருவாளாம். அந்த மாதிரி செற்றார் திரளிய சென்று தெரிச்சீங்க பல இடங்கள்ல கிருஷ்ணன் பார்த்தா கிருஷ்ணனுடைய குணங்களை யார் நமக்கெல்லாம் சொல்றாளோ அவள் உத்தமாள். கிருஷ்ணனுடைய குணங்கள் இடத்துல யாரு குறைச்சே சொல்றாளோ யாரு தப்பா பேசுறாளோ அவ நமக்கு பகைவன். யா ராவனுடைய ராவனோட இருந்தா விபீஷன், விபீஷன் ராம இடத்துல சரணாகதி வேண்டி வந்தான் அவன் பகைவன் சொல்லி அங்கதன் முதலானவர்கள் அவனை சேர்க்காதேன்னு சொன்னான். இதே மாதிரி கீதையை பூர்ணமா உபதேசம் பண்ணார் கண்ணன் அர்ஜுனனுக்கு. இதை தவம் பண்றவாளுக்கும் சொல்லு, என்னோட பக்தி எங்கிட்ட பக்தி இருக்கிறவாளுக்கு சொல்லு, யாருக்கெல்லாம் சொல்லாத, பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணாதவாளுக்கு சொல்லாத, என்னுடைய குணங்களை யார் தப்பா பேசுறாளோ அவள்கிட்ட சொல்லாத, என்னிடத்துல யார் பொறாம பண்றாளோ அவ இடத்து சொல்லாதே அப்படின்னு இவர்களுக்கு சொல்லு இவர்களுக்கு சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம். என்னதான் பாருங்கோ அத்வைதிகள் பிரம்மத்தை ஏற்றுக்கிருந்தாலும் அந்த பிரம்மத்தை நிர்குணம்னு சொல்ற பெருமாள் சவிசேஷமா நமக்கு எழுதி இருக்கான், கிருஷ்ண பரமாத்மாவை நமக்கு காட்சி தரான், அதெல்லாம் விட்டுட்டு நிர்குணம்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னா சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். சகல கல்யாண குணங்களோட கூடியவன் எந்திருமான் இது அத்வைதிகள் ஒத்துக்கிறது இல்லை. ஏன் பரமாத்மா இடத்துல அவளுக்கு அசூய எப்படி ஒன்னா சௌசல்யம் வாத்தல்யம் காருண்யம் சௌந்தர்யம் இந்த இந்த மாதிரி குணங்கள்லாம் பரமாத்மா கிட்ட இருக்கு. இந்த குணங்கள்லாம் அவளுக்கு ஒத்துக்க மனசு வரல, ஆகையினால அவளுக்கு ஒரு அசூயை ஏற்படுறதுதான். என்னதான் அவள் நிர்குணம் நிர்குணம்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவளுடைய கிரந்தங்கள்லாம் பார்த்தால் பெருமாளை நிர்குணமாகவே சொல்ல முடியல. மதுசூதன சரஸ்வதி ஒருத்தர் அவர் என்ன சொல்லிட்டு போனார், கிருஷ்ணா தரம் சிம்மக்கு தெய்வம் நாகம் ஜானேன்னு சொன்னார். கிருஷ்ணனை காட்டிலும் வேறொரு தெய்வம் என் கண்ணுக்கு படவே இல்லைன்னு சொன்னார். என்னதான் பெருமாளே பிடிக்கலன்னு இருந்தாலும் பெருமாள் சவிசேஷத்தோட இல்லைன்னு சொன்னாலும் கிருஷ்ணனோட ஒரு கிருஷ்ணனிடத்துல ஒரு ஈடுபாடு இருந்ததுனால கிருஷ்ணனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடுனால அவளுடைய சித்தாந்தத்தையே அவ மறந்து விடுறாள். அந்த மாதிரி செற்றார் திரளிய இப்படிப்பட்டவாள் எனக்கு கூடிய இந்த லோகத்துல அவளுடைய அவளுடைய ஒரு பகைமை உணர்வு அழிக்கிறதுக்காக நேரவே இவா போயிடுவாளாம். வாலியோட போர் புரிஞ்சவன் தான் சுக்ரீவன். இவன் என்ன பண்ணார், காரை தடுக்குதா சுக்ரீவன் இடத்துல போர் போகும், அதாவது சுக்ரீவன் இடத்துல போருக்கு போகாத கால நேரம் சரியா இல்லையான்னு காரை தடுக்கிற வாலிய. ஆனா வாலி என்ன சொல்றான், அவனை கொல்லணும்னு ஆசைப்படல, எத்தனையோ முறை என்கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டான், தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் மறுபடியும் வரானோயோ அந்த கர்வத்தை தான் அழிக்க போறேன் நானு, அதனால அவனுடைய கர்வத்தை மாத்திரம் அழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்றான். ஏன் ராவண ராவணனுக்கு ஆஞ்சநேயர் சாதிக்கிறார், ஏன் கொண்டேன் கேக்குற ஆஞ்சநேயர் எல்லாரையும் காப்பாத்திக்கிறதுக்காகவே நான் கொண்டத தவிர அவளை கொல்லணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அதனால அவளை வந்து என்னை காப்பாத்திக்கிறேன்னு அவ என்ன அழிச்சிருவா, அதனால என்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவளை கொண்ட அப்படின்னா அது மாதிரி பகைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அந்த பகைமை உணர்வு அழிக்கிறதுக்காகத்தான் இவா பாடுபட்டாள். செற்றான் திரளிய சென்று திருச்சியும் அப்படின்னு கம்சனுக்கும் ராமனுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா. பெருமாள் அழிக்கணும்னா கம்சன் என்ன பண்ணான், பிராமணா பண்ணக்கூடிய யாகத்தையோ தபசையோ கலைச்சான். பிராமணாவுடைய யாகத்தையும் தபசையும் கலைச்சா அலைய போதும் பெருமாள் தானாகவே அழிஞ்சிடுவான்றது கம்சனுடைய எண்ணம். ராமன் என்ன பண்ணார், சுக்ரீவனோட சேர்ந்திருந்தார். சேர்ந்திருந்து என்ன பண்ணா, உன்னை யார் வெறுக்கிறாலும் அவளை நான் வெறுப்பேன், உங்ககிட்ட யார் நண்பனோ சிநேகிதமா இருக்காலும் சிநேகமா இருக்காலும் அவளை நானும் அவள் இடத்துல ஸ்நேகம் பற்றி கொள்வேன்னு சொன்னான். கம்பெனியில அழகா வர்ணிக்கிறான், மற்றின் உரைப்பதன் உன் சுற்றம் நீ என் உயிர் துணைவன். இந்த மாதிரி உனக்கு யாரு ஸ்நேகிதாலோ அவள் எனக்கும் ஸ்நேகிதாள், இப்படி எல்லாம் ஒரு சரணாகதி, அதாவது இப்படி எல்லாம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருந்தது அவள் ரெண்டு பேருக்குள்ள. அந்த மாதிரி பெற்றார் திரளவிய தெரிந்து தெரிவிக்கின்ற இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியவா இவா. பகைவரை அடியோட ஒழிக்கணும்னு நினைக்கிறது இல்லை இவருடைய எண்ணம். தெந்து தெரி செய்யும் உள்ள வர வரைக்கும் காத்துக்க மாட்டாராம். வாசலே போய் அவ சத்ருவை கண்ட மாத்திரத்திலே இவா கொண்டுடுவா. அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு ஏற்றம் இருக்கு இந்த கோகுலத்துல இருக்கிறவாருக்கு. குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் கோவலர்த்தம் பொற்கொடியே நான் எப்படிப்பட்டவாடினா குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி அந்த கோபாலர்களுடைய பொற்கொடி குல நந்தனத்துல பொற்கொடி போன்றவரே நான் தேசியன் தரலையோ ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி விஷ்ணு சித்தருடைய குலமாகிய நந்தவனத்தினுடைய கற்பக கொடி போன்றவரே என்றார். அதே மாதிரி இங்க குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியேன்றாயோ எந்த விதமான இந்த குற்றம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபியர்களுடைய கூட்டத்தில் கற்பக கொடி போன்றவளே அப்படின்றார். இது எங்க அப்படி தெரியுதுன்னா ராமாயணத்திலே வருது. இது ஜனகா நாம் குலே கீர்த்தின் மகரிஷதி சுதா சுதா சீதா பர்த்தார வாசாத்ய ராமும் சுசரதாத்மகன். இது விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திர பார்த்து ஜனகர் சொல்ற வார்த்தை இது. என்னோட பொண்ணு யக்ஞத்துல பிறந்தா, யக்ஞத்துல பிறந்த அந்த சீட்டை எப்படி யார கல்யாணம் வேண்டாம் அப்படின்னா பரம சமர்த்தர் தசரத சக்கரவர்த்தியுடைய புத்திரர் சுந்தரமூர்த்தி இந்த ராமனை அப்படியே பட்ட ராமனை கல்யாணம் வேண்டது ரொம்ப பிரசித்தமான ஜனக வம்சத்துல உடைய ஜனக வம்சத்துல தோன்றிய எல்லாருடைய கீர்த்தியும் வளர்க்கறதுக்காகத்தான் நடந்திருக்கு இந்த இந்த சுயம்பரமானது அப்படின்னு ஜனகர் விஸ்வாமித்திர பார்த்து சொல்றார். எப்படி ஆனா அதே மாதிரி எப்படி சீதையினால இந்த ஜனக குலமே பெருமைப்படுமோ அதே மாதிரி இந்த குலத்தினால இந்த இவளால இந்த கோபியர்கள் கூட்டமே பெருமைப்படுறதா அந்த அளவுக்கு குற்றமன்றாலே கோவலட்டம் பொற்கொடி அப்படின்னா அந்த அளவுக்கு இவளுக்கு என்ன ஒரு இவாளுக்கு இருக்கக்கூடிய குற்றம் இல்லாதது என்ன இல்லைன்னா அபிமன்யு துரியோதனாதிகள் கொண்ட மாதிரி இவா கொல்லல. யாருகிட்ட ஆயுதங்கள் இருக்கோ அவாலதான் கொண்டா. ஆயுதங்கள் இல்லாதவாள் இவா இந்த தர்மத்துக்கு எதிராக இவா பண்ணவே இல்லை. அதனால இப்பேற்பட்ட குற்றம் ஒன்றும் இல்லாதவாள் எந்த விதமான குற்றங்களும் இல்லாதவாள் குலத்துல பிறந்த இந்த பொற்கொடி இவள். ராமன் மேல ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்கு, லக்ஷ்மணன் மேல ஏகப்பட்ட குற்றங்கள் சொல்றான். அதுவும் லவகுச்சாலே சொல்றான் ராமன் மேல இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாத்தையும். பெண்ணான தாடகியை கொண்டவன், கர்ணனோட போர் புரியும் போது மூணு அடி பின்னாடி போனவன், வாலிய மறைஞ்சு அடித்தவர், இப்படி எல்லாம் ராமன் மேல குற்றம் சொல்றான். கிருஷ்ணன் மேலே இந்த மாதிரி குற்றங்கள் இருக்கு. யவனன் அப்படின்னு ஒருத்தன் அவனோட போர் புரியிறப்போ பின்னாடி ஓடனா புறமுதுகு காட்டிட்டு ஓடினான் இருக்கு. மலையில நோய் மலையில குகைக்குள்ள நோயின்றான் இருக்கு. இப்படி எல்லாம் குற்றங்கள் பெருமாளிடத்துல கூட சொல்றா. ஆனால் எந்த விதமான குற்றமும் இல்லாதவன் நீவா அப்படின்னா அந்த அளவுக்கு குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியேனா பிரிவாசாண்டிலே சொல்லும் போது சீதையை போன்ற குணங்களை கொண்டவள் என்பதால் கோவலர்த்தம் பொற்கொடி. எந்த விதமான கெட்ட விஷயங்களும் இடத்துல இல்லை. சீதை எப்படி பரம பவித்திரமானவளோ அதே மாதிரி இவளும் பரம பவித்திரமானவள்னு சொன்னாங்க. பொற்கொடிய புற்றவர்கள் புனமையிலே போதாயினா புற்றவர்கள் புனமையிலே இவள் இவ படுத்துட்டு இருக்கா. இவ படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியத்தை வர்ணிக்கிறா. இதனால உள்ள படுத்துட்டு இருக்கவோ அழகான மயில் போன்ற திருவேணி படைத்தவள். அதுவும் சர்ப்பம் புத்துக்குள்ள நுழையுமா, சர்ப்பம் புத்துக்குள்ள நுழையிறப்போ தன்னுடைய இடைய சுருக்கிந்து நுழையுமா, அந்த அளவுக்கு இவளுடைய சரீர விசேஷம் ஒண்ணு சொல்லப்படுறது. இந்த சர்ப்பம் ஏண்டா எதுக்குறா போட்டா அப்படின்னா சர்ப்பத்தினுடைய கதை இங்க அழகா ஒண்ணு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சர்ப்பம் இருக்கு பரசுராம கஷேத்திரம். பரசுராம கஷேத்திரம்ன்றது 21 தலைமுறை சத்திரியால வாழவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல ஒரு பாம்பு இருக்கு, அது துச்சுல இருக்கு. அந்த பாம்பு அழகா இருக்கா, அந்த பாம்பு அழகான பாம்பை பார்த்தது இன்னொரு ஒரு ஆண் பாம்புக்கு அது மேல ஆசை வந்துருக்கு. அந்த ஆண் பாம்பு என்ன பண்றது, அதனுடைய சம்மதம் இல்லாமல் இருந்தாலும் கூட இது பலாத்காரமா புத்து உள்ள நுழைஞ்சிட்டு அதை அடைய பார்க்கறது. ஒரு கொஞ்ச நேரத்துக்குல அது என்ன ஆச்சா, தலை தனியா கால் தனியா வயிறு தனியான துண்டு துண்டா வெட்டி போட்டு வெளியில வந்து விழுந்துதான். உடனே அந்த பெண் பாம்பு சொல்லிட்டான், இது பரசுராம கஷேத்திரம், இது பரசுராம கஷேத்திரமா இருக்கிறபடினால இங்க பாம்புகள் அவர்கள் எங்களை எல்லாம் காப்பாத்துவார், எங்களுடைய சம்பந்தம் இல்லாம நீங்க யாரும் வந்து எங்களை பலாத்காரம் பண்ண முடியாது, ஆகையினால இது பரசுராம கஷேத்திரமா போயிட்டபடினால பாம்புகளுக்கு கூட அந்த அளவுக்கு கற்பு இருக்குன்னா அந்த அளவுக்கு ஒரு சரீர விசேஷம் அந்த அளவுக்கு கருப்பு நெறி கொண்டவர் இவள் கிருஷ்ணனை அடை கிருஷ்ணனை மாத்திரமே அடையணும்னு நினைக்க நினைச்சிட்டு உள்ள படுத்துட்டு இருக்கான்றதுக்காக இந்த புத்திரவல் குல் புனமையிலே போதராயின் வார்த்தையை சொன்னான் நாச்சியார். அப்படி சுற்றத்து தோழிமார் எல்லாம் முற்றம் புகுந்து முகில்வந்தன் பேர்பாரு எல்லாரும் வந்திருக்கா சாட்சாத்து முகில்வந்தன் பேர்பாரு முகில்வந்தன் சாட்சாத்து பெருமாள். அந்த பெருமாளே நமக்காக வந்திருக்கான். அந்த பெருமாளுடைய திருநாமங்களை ஸ்மரிக்கிறதுக்காகவே நாம தான் இங்க இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நீ அந்த பெருமாளை பற்றி பேசிட்டு இருக்கப்போ நீ உள்ள தூங்கிட்டு இருக்கியேன்னு சொன்ன. அதுவும் ஒரு அழகான விஷயம். இந்த ஆழ்வார் சாதிக்கிறா போல காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் தெரியேன் திருவாயுமொழி சாற்றார் தலைவர் கருமாமுகில் வண்ணன் கார்கடல் நீர்வண்ணன். சுற்றத்து தோழிமார் அந்த முகில்வண்ணனுடைய பேரை பாடுறதுக்காக சுற்றத்து தோழிமார்கள் எல்லாரும் வந்திருக்காளாம். எல்லாரும் வந்து என்ன பண்ற அப்படின்னா மொத்த தோழிமார்களும் இங்க வந்து உன்னுடைய முற்றத்துல வந்து உன்னுடைய ஆத்து உள்ளேயே நாங்க வந்துட்டோம். போன பாசுரத்துல வாசல்ல நின்றுக்கோம்னா இந்த பாசுரத்துல ஆத்து உள்ளேயே வந்துட்டோம். முகில்வண்ணன் பேர் பாடனா முகில்வண்ணன் சாட்சாத் இந்த பெருமாளுடைய பேரை பாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இங்க எப்படி அப்படின்னா சித்தாரே பேசாரே செல்வப்பெண்டாட்டினா சித்தாரே பேசாதே எம்பெருமாவுடைய நாமத்தை நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படிப்பட்ட நாமம் அப்படின்னா ஆடி ஆடி அகம் கரைந்தீசி பாடி பாடி கண்ணீர் மல்லி நாடி நாடி நடிந்தா என்னும் வாடி வாடும் வானுதலே அப்படின்னு சொல்ற மாதிரி எம்பெருமாவுடைய திருநாமங்களை நாம எல்லாம் நாங்கள்லாம் பாடிட்டு இருக்கோம். அப்படி பாடிட்டு இருக்கிறப்போ நீ எழுந்து காமியோ இந்த மாதிரி எம்பெருமான் பேர்ல நீ வந்து எந்த விதமான எண்ணமும் இல்லாமலும் நீ படுத்துட்டு இருக்கியே இது எந்த விதத்த நியாயம்னு கேட்கிறான். ஒன்னும் அசையாமலும் பேசாமலும் படுத்துட்டு நியாயமானு கேக்குறான். அப்போ சித்தாரே செல்லும் பெண்டாட்டினா பெருமாளுக்கு பெண்டா கணவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெண்டாட்டியா இருக்கணும். கணவன்களோட சம்பந்தமே இல்லாமல் கணவன் சொல்றத ஒருபடியும் கேட்கவே கேட்காம இருந்தா அது எப்படி பெண்டாட்டியா இருக்க முடியாது? மனைவியோட லட்சணமா இருக்காது. பர்த்தாவுக்கு அனுகூலமா தானே பெண்டாட்டி இருக்கணும். இது சாஸ்திரத்தை சொல்றது ஒரு விஷயம். ஒரு விஜயாத்மான்னு சொல்லிட்டு பெருமாள் அதாவது மனைவிக்கு சொல்லக்கூடியது விஜயாத்மா. எப்படிப்பட்ட விஜயாத்மா அதாவது எப்படிப்பட்ட விஜயாத்மான்னு சாஸ்திரம் சொல்றதுனால அடிச்சு குடும்பம் பண்றவனுடைய பர்த்தா குடும்பம் பண்ற பர்த்தாவுக்கு அனுகூலமா இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லல. ஏ அப்படி குடும்பம் படுத்தினா என்ன ஆகும்னா மனுஸ்மிருதி சொல்றது அடுத்த ஜென்மத்துல அவ பர்த்தாவா மாறிடுவாளா? அவ பர்த்தாவா மாறி நாம அவளுக்கு வந்து பத்னியா போவோமா? அப்படி பத்னியா போனால் இந்த ஜென்மத்துல அவளை நாம சித்திரவதை பண்றதை காட்டிலும் அடுத்த ஜென்மத்துல 10 மடங்கு ஜாஸ்தியா அவன் நம்மளை சித்திரவதை பண்ணுவான். அந்த அளவுக்கு மனுஸ்மிருதியில சொல்றது அன்யோன்யமான தாம்பத்தியம் வேணும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அன்யோன்யமான தாம்பத்தியம் வேணும்ன்றதுதான் சாஸ்திர அபிப்பிராயம். இது அழகா லோகத்துல ஒரு கதை சொல்றேன். ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட ஆத்துக்கு சாப்பிட கூப்பிட்டாராம். ஆத்துக்கு சாப்பிட கூப்பிட்டுட்டு தான் மனைவி கிட்ட சொன்னாராம் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை ஆத்துக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கேன் அதனால நீ தலிகை பண்ணி வெயின்னாராம். உடனே தலிகை பண்ணி வெயின்னு உடனேவே அவர் சொன்னாலாம் உங்களுக்கு 3 வாட்டி சந்தர்ப்பம் தரேன் நீங்க 3 முறை என் மேல கோவப்படலாம். அதுக்கு மேல கோவப்பட்டீங்கன்னா நான் என் சுயரூபத்தை காமிச்சிருக்கேன்றதாம். 3 வாட்டியா சரி அப்படின்னு நான் ஒத்துட்டு நான் 3 வாட்டி உங்ககிட்ட கோவப்படுறேன் அப்படின்றா. ஏன்னா சிநேகிதன் முன்னாடி கோவப்படணும் மொழியும் அதனால கோவப்படுற மாதிரி காமிச்சுக்கிறேன்றான். உடனே அவர் சொல்றாராம் சரி அப்படின்னா வாசல் அதித்தி வந்துட்டார். உடனே அவர் சொல்றாராம் கைகால அலம்புறத்து தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னா அவன் ஒண்ணுன்ட்டு உள்ள போனாலாம். வந்தவனுக்கு ஒண்ணுமே புரியலையா? சரி கைகால அலம்பின்ட்டு உள்ள வந்தாராம். தலை சுத்தி பண்ணாமலே இலைய போட்டாலாம். இங்கோ தலை சுத்தி பண்ணாமே இலை போடுறியே அப்படின்னு 2வது வாட்டி அதட்டி கேட்டாராம். அவர் 2 அப்படின்னா 3 அதுவும் அதித்திக்கு ஒண்ணுமே புரியல. சரி பாத்திர சுத்திக்காக கொஞ்சம் நெய் சேர்க்கிற வழக்கம் உண்டு இலையில. அப்படி நெய் சேர்க்கிற வழக்கம் இருக்கிறப்போ நேரம் சாத்த எடுத்துட்டு வந்து போட்டாலாம். பாத்திர சுத்தியே ஆகல, நீ நேரம் சாத்த எடுத்துன்னு வரைய அப்படின்னு கத்தனாராம். உடனே அந்த மனைவி சொன்னாலாம் 3 அப்படின்னாலாம். சரி 1, 2, 3ன்றதுனா பர்த்தாவுக்கு தானே புரியும். அந்த அதிதிக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா நேரம் உள்ள போனாலாம் குழம்பு கொண்டு சாதமும் கொண்டு வரலையா நெய்யும் கொண்டு சேர்க்கலையா ஒண்ணுமே பண்ணலையா? ஒண்ணுமே பண்ணாம என்ன பண்ணாலாம் அந்த மனைவி 2 நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு குழம்பு சுட சுட பண்ணி வச்சிருந்தாலும் அந்த பானையில நேரம் அந்த பானையை எடுத்துன்னு வந்தாலாம். அந்த பானையை எடுத்துன்னு வந்து அதை வச்சாலாம் சாதம் போடல தீர்த்தம் கொண்டு வரல நேரம் குழம்பு எடுத்துன்னு வந்துட்டியே அப்படின்னு அதட்டி கேட்டாரா 4 அப்படின்ட்டு நேரம் அந்த பானையை எடுத்து அதித்தி உட்காந்துருக்காரு பாருங்க அவ தலையிலேயே போட்டு உடைச்சாரா. அவ தலையில போட்டு உடச்சோடனே உடம்பு பூர்த்தியா குழம்பான், குழம்பு கொட்டி உடம்பெல்லாம் கொப்பிச்சிருக்கான். ஒரே அவஸ்தப்படுறாரு அவர். ஏ அவர்கிட்ட போய் கணவன் சொன்னாரா, நான் முந்தானதுதான் இந்த சந்தையில இந்த பாவனைய 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், நானு அநியாயமா உடஞ்சி போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டன. அதுக்குள்ள மனைவி என்ன பண்ணாராம், அந்த 3/4 ரூபாய் அவர்கிட்டயே வாங்குவோம் அப்படிங்கிறான். முதல்ல அந்த அதித்தி கிட்ட வாங்குவோம் அப்படிங்கிறான். இது என்னடா கொடுமை இதுன்னு சொல்லிட்டு அந்த அதித்தி தான் கையில தலையில கையை வச்சுட்டு, என் மனைவி கூட தான் நேற்று என் தலை வந்து பானையை போட்டு உரைச்சா, அப்ப அவ கூட என்கிட்ட 3/4 ரூபாய் கேட்கல, ஆனா நீங்க 3/4 ரூபாய் கேக்குறீங்களே, இது என்ன அநியாயம் இது அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம், எப்படி இருக்கு அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்கணும், எங்க அன்யோன்யம் இல்லையோ அங்க ஐஸ்வர்யம் இருக்காது. அந்த கிரகத்துக்கு தேவர்கள் யாருமே வரவே பிரவேசிக்கவே மாட்டலாம் அந்த கிரகத்துல. அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் இருக்கணும் அப்படின்றது சாஸ்திர விஹிதம். ஆனா சாஸ்திர விஹிதமா இருக்கிறபடினாலும் இது அப்படியே இந்த கதையை நாம அப்படியே எடுத்துட்டாதான் நாம எப்படி இருக்கோம்ன்றது தெரியும். எப்படி அன்யோன்யமா வாழணும்ன்றதுக்கு ராமாயணத்தையே சொல்லியிருக்கு. அன்யோன்யமான தாம்பத்தியம் எப்படி இருக்கும்னா, ராமனும் சீதையும் கோதாவரி நதி தீரத்துல நடந்துட்டு போயிட்டு இருக்கா, நடந்துட்டு போயிட்டு இருக்கோ ராமன் சிரிச்சானா, ராமன் சிரிக்கிறத பார்த்தோன்னே கேட்டா சீதை ராமனோட சிரிப்பை ஏன் சிரிக்கணும்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. கொஞ்ச நேரம் போனோடனே சீதையும் சிரிச்சாலும், சீதை ஏன் சிரிச்சேன்னு ராமன் கேட்டானா, அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க சிரிச்சீங்களே ஏன் சிரிச்சீங்க அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னா, நீ எதுக்கு சிரிச்சேன்னு முதல்ல சொல்லு அப்படின்னா, நான் எதுக்கு சிரிச்சேன்னு சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பாருங்க அப்படின்னா, திரும்பி பார்த்தாலும் யானை கூட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. யானை கூட்டங்கள் வந்துன்றப்போ ஒரு கஜேந்திரன் முதல்ல வரான். அத வால்மீகி அழகா சொல்றாரு அந்த வால்மீகி, ராமனுடைய நடை என் நடை அப்படின்னு, சிம்மா கஜா செய்வ தார்ஜூலம் தார்ஜூலம் சரபாஸ்தகம் கஜ சிம்ம கட்டி வீரோன்னு வேற இன்னொரு இடத்த சொல்லியிருக்க. அந்த அளவுக்கு ராமனுடைய நடை எப்படி இருக்கும்னா, யானையினுடைய நடை தான் ராமனுடைய நடை, ராமனுடைய நடை தான் யானையினுடைய நடை அப்படின்னா இந்த வால்மீகியே வர்ணிக்கிறான். அவர் ஒண்ணுமே தெரியாதவர் ஏதோ வர்ணிச்சுட்டார். எப்படின்னா அந்த யானை சொல்றதான், ராமனை போல என்னால நடக்க முடியுமா, ராம நட எங்க என் நட எங்க, ராம கதிக்கு நிகர் ராம கதி தான் அப்படின்னு தலையை குனிஞ்சிட்டு அந்த கஜேந்திரன் வெஷ்டப்பட்டு தலையை குனிஞ்சிட்டு போறான்னா, அதை சொல்லிட்டே போறதான் அது, அதை சொன்னதே இவ காதலை விழுந்துதான் அது நிறைய சிரிச்சேன் அப்படின்னு உடனே ராமன் கேட்கிறான், நீங்க எதுக்கு சிரிச்சிங்கன்னு கேட்டேன். அதேதான் அந்த பக்கம் திரும்பிப்பாரு அப்படின்னா, ஒரு அன்னப்பக்ஷி ஒரு தடாகத்துல இருந்தான். அந்த அன்னப்பக்ஷி அழகா இருக்கான். அதுக்கு அந்த அன்னப்பக்ஷி சொல்றதான், என்ன போய் எல்லாரும் சீதைக்கு நிகரா வர்ணிக்கிறான், சீதையினுடைய அழகு எங்க இருக்கு, கலஹம்ச காமினின்னு சீதையினுடைய அழகு எங்க இருக்கு, என்னுடைய அழகு எங்க இருக்கு, சீதாகதிக்கு நிகர் சீதாகதி தான், என்ன போய் அம்சத்தை சீதையை போய் அம்சத்தோட ஒப்பிடலாமான்னு அந்த அம்சபக்ஷி நினைச்சுதான். அதை நினைச்சே நான் சிரிச்சேன் அப்படிங்கிறான். இப்படி இருக்கணும் எல்லாமே அப்படின்னா, ராமனுடைய ஒரு சரித்திரமும் சீதையுடைய சரித்திரமும் இங்க அன்யோன்யத்தை சொல்றதுக்காகத்தான் சொல்லப்பட்டதே தவிர இத வேற மாதிரி எடுத்துக்கூடாது. இல்லையா, ருமாள் பிராட்டியும் எதையோ நினைச்சு சிரிச்சான்னு எடுத்துக்கூடாது. இது ஒரு அன்யோன்யம், அவ ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அன்யோன்யம், அப்படிப்பட்ட அன்யோன்யம். இத லோகத்துல நாமளும் கடைபிடிக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த உதாரணங்கள்லாம் கொடுக்கப்பட்டதுங்க. அதனால கற்றுக்கிறவை கனங்கள் பழக்கிறதுனால சித்தாரே பேசாரே செஞ்சு பெண்ணாட்டி நீ வெற்றி குரங்கும் குழந்தையில இருந்தவர். இந்த வேலையெல்லாம் நிறைய வேலை பண்ணியிருப்பேன், நிறைய வேலை பண்ணதுனால அதை மறக்கிறதுக்காக அந்த கலைக்கு போறதுக்காக தூங்குறது உண்டு. கலை எந்த விதமான கலைக்கும் இல்லாமல் தூங்கினா சேர்ந்து விட்டேன். அதனால எதுக்கு சுரத்தை முடித்தா பால வனிதான்றது, அதனால சுரத்தை முடித்தா பால வனிதா கிருஷ்ணனோட சேர்ந்துட்டியா, கிருஷ்ணனோட சேர்ந்தபடினால உனக்கு கலப்பா இருக்கா, அதனால எங்களோட வந்து சேர வேண்டாமா, நீ எங்களோட சேர்ந்தாதானே எங்களுக்கு கண்ணனை அடைய முடியும். அதனால கண்ணனை அடையணும்னா நீ பாகவதாலோட சேரணும், பாகவதாலோட சேரணும்ன்ற எண்ணமும் எனக்கு இருக்கு. இல்லையா, உன்னுடைய பிரிவை எங்களால் தாங்கிக்க முடியல, நீ கிருஷ்ணன் அளவற்ற போகத்தை கொடுக்கக்கூடியவன் தான். இல்லையா, நீ இருக்கக்கூடிய அளவற்ற போகத்தை கொடுக்கக்கூடியவன் இருந்தாலும் கூட நீ தூங்கிட்டு இருக்கிய அப்படின்னு இந்த இடத்துல நாச்சியார் அந்த பெண்ணை எழுப்புறாங்க. இந்த பாசனத்தோடு இந்த பாசனத்தை மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிட்டு இதோட இந்த உபன்யாசத்தை முடிச்சுப்போம். கற்றுக்கர வைகணங்கள் பல கரந்து சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலன் தம்பொற்கொடிய குற்றவல்கள் குணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முதலன் பேர்பாடு சித்தாரே பேசாரே செல்வ கண்டா தினி எற்று குரங்கும் பொருளேலோர் என்பாய் அபினவ வாஜீஷ பிரமதந்திர சுதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நமஹம்.